ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥಿರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರಿತಿರಾಟ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಫಲಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಹಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಆಸ್ತಿಕ ಅನ್ಬರ್ಗಳ್ ಎಲ್ಲೋರುಕ್ಕಂ ಅಡಿಯನುಡಿಯ ಪ್ರಣಾಮಂಗಳ್. நம்முடைய தினந்தோறும் தேசிகன் என்ற குழுவின் மூலமாக யதிராஜ சப்தத்தியினுடைய உபன்யாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த யதிராஜ சப்தத்தி உபன்யாசத்துல இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 7வது ஸ்லோகம். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ய ஜனபாதகம் ಅಸ್ಪೃಷ್ಟಮದರಾಘಂ ತಂ ರಾಮಂ ತುರ್ಯಮುಪಾಸ್ಮಹೇ. ಅನುಜ್ಜಿತ ಕ್ಷಮಾಯೋಗಂ ಅಪುಣ್ಯಜನಬಾಧಕಂ ಅಸ್ಪೃಷ್ಟಮದರಾಘಂ ತಂ ರಾಮಂ ತುರ್ಯಮುಪಾಸ್ಮಹೇ. ನಾಲ್ಕಾವದಾನ ರಾಮನೈ ಉಪಾಸಿಕ್ಕಿಂದ್ರೇನ್ ಅಪ್ಪಡಿನು ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನ್ ಇಂದ ஸ்லோகத்தின் மூலமாக உய்யக்கொண்டாருக்கு பிறகு அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பி என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீராமமிஸ்ரரை உபாசிக்கின்றார், நமஸ்கரிக்கின்றார். ஆச்சாரிய பரம்பரையில பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள் உய்யக்கொண்டார், இவருக்கு பிறகு மணக்கால் நம்பி என்கின்ற ஆச்சாரியன் இந்த ஆச்சாரிய பரம்பரையை அலங்கரிக்கின்றார். இந்த சுவாமி திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு அருகில் மணக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரத்தில் கிபி 832 குமுதருடைய அம்சமாக மாசி மாசம் மக நட்சத்திரத்துல அவதரித்தவர் ஸ்ரீராமமிஸ்ரர் என்பதாக இவருடைய திருநாமம். மணக்கால் நம்பி என்று இவரை எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்கின்றனர். இவர் உய்யக்கொண்டாருக்கு 12 ஆண்டுகள் சுசுருஷை செய்து கொண்டு வேதாந்த உபதேசங்களை கற்றவர். ஆச்சாரியனுடைய தேவிகள், அதாவது உய்யக்கொண்டாருடைய தேவிகள் திருநாட்டை அலங்கரித்த பிறகு ஆச்சாரியனான உய்யக்கொண்டாருக்கு திருமடப்பள்ளி கைங்கரியத்தையும் செவ்வனே செய்தவர் இந்த மணக்கால் நம்பி என்று அழைக்கப்படக்கூடியதான சுவாமி. இவருடைய சிஷ்யர் 9 பேர் என்பதாக ஸ்ரீமத் சாரத்தினுடைய குரு பரம்பராசாரத்திலே சுவாமி தேசிகன் மிக தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார். இங்க சுவாமி தேசிகன் இந்த ஆச்சாரியனை பற்றி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஒரு ஸ்லேடையாக ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். முன்னாடி உய்யக்கொண்டார ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரமாக இவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒருபடி மேல போய் சுவாமி தேசிகன் மணக்கால் நம்பிய நான்காவதான ராமர் என்றே தெரிவிக்கின்றார். மூன்று ராமர்களை காட்டிலும் இந்த ராமர் மிகச் சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிலாம் சொல்ல முடியுமா? பரசுராமர், சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய தாசரதி ராமன், யதுகுலத்து அதிபதியாக இருக்கக்கூடிய பலராமன், இந்த மூவரை காட்டிலும் ஆச்சாரியனான ஸ்ரீராம மிஸ்ரர் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாளே, இது பொருந்துமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். ஸ்லோகமே அப்படிதான் இருக்கு. அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துரியம் உபாஸ்மகே அப்படின்னு இருக்கு. அனுஜித க்ஷமாயோகம், பொறுமையுடன் இருப்பவர், பொறுமைய எக்காரணத்தை கொண்டும் விடாமல் இருக்கக்கூடியவர். அபுண்ய ஜனபாதகம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக ஏற்பட்டவர். எந்த நாளிலும் சாது ஜனங்களுக்கு பாதகங்களை பண்ணாதவர். அஸ்பிருஷ்ட மதராகம் தம், அதாவது இவருக்கு மதம் என்று சொல்லக்கூடியதாக மத ஜலத்தினுடைய, இன்னைக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய மதம் இல்லை, மதம்னா மத ஜலம் அப்படின்னு அர்த்தம். ராகம்னா ஆசைன்னு அர்த்தம். கிடைக்காத பொருளின் மீது நாம் பற்று வைத்திருப்பது என்பது ராகம். அந்த மாதிரியான தோஷங்கள் இவருக்கு கிடையவே கிடையாது. ஆகையினால தம் துரியம் ராமம் உபாஸ்மகே, அந்த நான்காவதான ராமனை உபாசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது. புராண இதிகாசங்கள்ல புகழ்பெற்றவராக இருக்கக்கூடியவர்கள் மூன்று ராமர்கள், பரசுராமர், நம்ப எம்பெருமான் ராமன், அதன் பிறகு பலராமன். அவர்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கக்கூடியவர், அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான தீய பண்புகள் இல்லாதவர் இந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ராமன். அவர்களிடத்தில் என்ன தீய பண்பு இருக்கு அப்படின்னு கேட்டால், இதற்கு பெயர் நகி நிந்தா நியாயம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவார். ஒன்றை ஏற்றமாக சொல்லுவதற்காக மற்ற விஷயங்களை குறைத்து சொல்வது என்பது உண்டு. அதுபோல சுவாமி தேசிகன் இவரை போற்றுவதற்காக நான்காவது ராமராக இவரை லோகத்திலே சிறப்பு செய்வதற்காக மற்ற ராமர்களை காட்டிலும் இவர் சிறந்தவர் என்பதை தெரிவிக்கின்றார். அனுஜித க்ஷமாயோகம், உஜ்ஜித க்ஷமா அப்படின்னா பொறுமையை விட்டவர் அப்படின்னு அர்த்தம். பரசுராமர் பொறுமையே இல்லாதவர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கக்கூடிய புகழ் பரசுராமருக்கு இல்லை லோகத்தில். ஆச்சாரிய ராமரா இருக்கக்கூடியவர், அதாவது இந்த மணக்கால் நம்பி என்பவர் பொறாமை எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு பொறுமையையே தன்னுடைய நிதியாக தனமாக கொண்டவர் மணக்கால் நம்பி. அப்போ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பொறுமை, ஆத்மகுணம், இந்த மாதிரியான விஷயங்களை நன்றாக கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமனை காட்டிலும் இந்த மணக்கால் நம்பி எந்த விதத்தில் சிரேஷ்டர் அப்படின்னு கேட்டால், அதற்கு பதில் சொல்றார், இப்படி ஒப்பிட முடியுமா? ராமன் எங்க, மணக்கால் நம்பி எங்க? ராமனுக்கு, ராமனை காட்டிலும் இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னால், ராகவன் புண்ணியர்களை, அதாவது அபுண்ய புண்ணிய ரெண்டு விதமாகவும் பிரிச்சுக்கலாம். அரக்கர்களை ஒழிப்பதற்காக ஏற்பட்டவர் ராமன். ஆச்சாரியனோ புண்ணிய ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஏற்பட்டவர். ராமன் சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவதரித்தவர் அப்படின்றது இல்லை. ராமன் அரக்கர்களை ஒழிப்பதற்காக அவதரித்தவர். ராமன் சாதுக்களையும் ரட்சித்திருக்கிறான். ராமாயணத்துல பல இடங்கள்ல பிரமாணம் இருக்கு. சுவாமி தேசிகன் இதை இந்த இடத்துல இப்படி காட்டுறார், மணக்கால் நம்பி உடைய ஒரு பெருமையை சொல்வதற்காக. சாதுக்களை ரட்சிக்கிறது மட்டும்தான் இவருக்கு தொழிலா இருந்தது. ராமனுக்கு அரக்கர்களை ஒழிப்பது என்பது தொழில். அவ்வப்போது சாதுக்களையும் ரட்சித்தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்ற பலராமன் அவரோட இவரை எப்படி ஒப்பிட்டு பேசுவது அப்படின்னால், புராணங்கள்ல பலராமன் மது அருந்துவார் அப்படின்னு சொல்லப்படுறது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் சிவந்தே இருக்கும் அப்படின்னு பெரியோர்களும் தங்களுடைய வியாக்கியானங்கள்ல தெரிவிக்கின்றார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நல்லவர்கள் நெருங்குவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் மணக்கால் நம்பிக்கோ எந்த விதமான செருக்கு அகங்காரம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்டதான புகழ்பெற்ற மணக்கால் நம்பியை நான் வணங்குகின்றேன் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கின்றார். எப்படிப்பட்ட புகழை பெற்றவர் அப்படின்னால், நம்முடைய சம்பிரதாயத்திற்கே ஒரு ஏற்றத்தை கொடுத்தவர் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பி என்கின்ற ஒரு ஆச்சாரியன் இல்லை அப்படின்னால், அவருக்கு பின்னால் இன்றளவும் நம்முடைய சந்ததியானது தழைத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இன்று நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமானது இன்றளவும் இப்படி ஜெயத்வஜம் வெற்றி கொடியோடு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னால், அதற்கு காரணமே மணக்கால் நம்பிதான். நாதமுனிகளுடைய திருப்பேரனாக இருக்கக்கூடிய ஆளவந்தார் இந்த சம்பிரதாய நாட்டமே இல்லாமல் ராஜாவாக யாமுனராக ஒரு சிற்றரசனாக ஓரிடத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தினமும் தூதுவளை கீரையை கொடுத்தனுப்பி அவரை நம் சம்பிரதாயத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவர் நம்முடைய மணக்கால் நம்பி. தினமும் தூதுவளை கீரைய ஆளவந்தாருக்கு சமைத்து கொடுப்பவரிடம் தந்தனுப்புகிறார். அந்த சமையல்காரனும் எவ்வளவு பண்ண முடியுமோ தினமும் தூதுவளை கீரைய ஆளவந்தாருக்கு அவர் பக்குவம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு நாள் இந்த தூதுவளை கீரைய கொடுத்தனுப்பாமல் இவர் இருக்க, தினமும் போடக்கூடிய கீரை எங்கேன்னு ஆளவந்தார் கேட்க, இன்று கொடுத்த அவர் நேற்று கொடுத்த அவர் இன்று கொடுக்கவில்லை அப்படின்னு அந்த கைங்கரியபாரர் பதில் சொல்ல, ஆளவந்தார் யார் கொடுத்தார் எப்பொழுது கொடுத்தார் அவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மணக்கால் நம்பியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆளவந்தாரை பார்த்து, தூதுவளை கீரைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றே, உம்முடைய சம்பிரதாயம் என்ன என்று தெரியுமா? உம்முடைய பரம்பரையினுடைய பெருமை தெரியுமா? இதுவல்ல உம்முடைய சொரூபம். நீர் இருக்க வேண்டிய வழி வேறு. உம்மால் ரட்சிக்கப்பட வேண்டியதாக ஒரு சம்பிரதாயம் காத்து கொண்டிருக்கின்றது. அதை விட்டு இங்கே நீங்கள் இருக்கலாமா என்று ஆளவந்தாரிடத்திலே நாதமுனிகள் போன்றோருடைய சரித்திரத்தையும் எடுத்துச் சொல்லி, நாதமுனிகள் இவருக்காக விட்டு சென்ற பணிகளை எல்லாவற்றையும் தெரிவிக்கின்றார். உடனே ஆளவந்தார் மனம் மாறி ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு மணக்கால் நம்பியின் பின்னே அவருக்கு சிஷ்யராக எழுந்தருளி பல ஆச்சாரியர்களிடத்திலே உபதேசத்தை பெற்றுக்கொண்டு பின்பு நம்பி ராமானுஜனுக்கும் ஆச்சாரியனாக இருந்து இந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டுகிறார். ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டியதற்கு ஒரு காரணம் மணக்கால் நம்பிய பாஷ்யகாரர் பரம்பிரம்மைவாஜ்யம் பிரம்மபரிகதம் சம்சரதி தத்து பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்ய ஆஸ்பதம் இதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுனமுனி. யாமுனமுனியினுடைய வழியானது வெற்றியடையட்டும் என்பதாக சித்தாந்தத்தை அளவந்தாருடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்கிறாரே, அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மனக்கால் நம்பி. அப்படிப்பட்டதான இந்த ஸ்ரீராம மிஸ்ரர் என்று சொல்லக்கூடிய மனக்கால் நம்பியை வணங்குகின்றேன் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.